அம்மா வா மாமா இந்த உக்காரே, ஃபிகரு கடந்தாலே ஊத்து சிராக்கு, ஹார்ட்ட கிழிச்சாலே தலை சுத்துது மச்சான், பாட்டில திறந்தாலே லைஃப் ராக்கிட்டு. சோபரு எனக்கு பிடிக்கல, போதடா இன்னும் இறங்கல, கிளப்புல ஒன்னும் மாட்டல, கண்ணா ராஜா லேசா பாட்டில உடைச்சு குடிக்க பாட்டா. மாமா வா மாமா இந்த உக்காரே, ஃபிகரு கடந்தாலே ஊத்து சிராக்கு, ஹார்ட்ட கிழிச்சாலே தலை சுத்துது மச்சான், பாட்டில திறந்தாலே லைஃப் ராக்கிட்டு. கட்டி போல மனச குத்து போவோம் மேல, எம்மா லைட்டா சிரி காலு குத்தாட்டோம் ஆடும், கானா பாட்டுக்கு தாளம் போடும். அவளோட அழக பார்த்த பூவெல்லாம் வெக்கத்தில் கை கட்டி நீக்கும், போறா போக்கில அவளை தேடி நின்று யூசைன் போல் போல ஓடும். இவள நாளும் சைத்தடிச்ச பிகர என்னோட ஜோடி சேர ஏங்கின, பார்க்காத மாதிரி போறாளே அவளு, சாடு ஃபீலிங்ல சரக்க நான் அடிச்ச. மாமா வா மாமா இந்த உட்காரே, பிகரு கடந்தாலே ஊத்து சிராக்கு, ஹட்ட கிழிச்சாலே தலை சுத்துது மச்சான், பாட்டில திறந்தாலே லைஃப் ராக்கிட்டு. பொண்ணுங்களுக்காக நட்பையெல்லாம் பசங்க ஷெட்ட போல கலனி வீசுறா, பசங்களுக்காக எங்கே ஆவதொருத்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வராடா. கலரு கலரா பாட்டில் எல்லாம் இருக்க எங்கி ஒரே மூலையில, ஆமை கிட்ட எஸ்னுதா சொல்லு, வாழ்க்கை பூரா கட்டிங் இருக்கு உனக்கு. வாமா வா வாமா ஃபிகரு கடந்தாலே, வாமா வா வாமா இந்த உக்காரே, ஃபிகரு கடந்தாலே ஊத்து சிராக்கு, ஹார்ட்ட கிழிச்சாலே தலை சுத்துது மச்சான், பாட்டில திறந்தாலே லைஃப் ராக்கிட்டு. சோபரு எனக்கு பிடிக்கல, போதடா இன்னும் இறங்கல, கிளப்புல ஒன்றும் மாட்டல, கண்ணா ராஜா லேசா பாட்டில உடைச்சு குடிக்க வாடா. மாமா வா மாமா இந்த உக்காரே, ஃபிகரு கடந்தாலே ஊத்து சிராக்கு, கிழிச்சாலே தலை சுத்துது மச்சான், பாட்டில திறந்தாலே லைஃப் ராக்கிட்டு.